மணிக்குயில் இசைக்கு தடி மனமதில் மயங்குதடி மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உனைத்தானே உருகுவதேனோ இளங்காற்றே கைகள் வீசிவா இதம் சேடும் கதைகள் பேசவா மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி கட்டழகு தோட்டம் கண்டால் கம்பன் மகன் நானம்மா சிட்டு விழி சேதி சொன்னால் அந்த சுகம் தேனம்மா பட்டம் விட்டு வாழும் வாழ்க்கை இன்று வந்து கூடுமோ சட்ட திட்டம் ஏதும் இல்ல பிள்ளை குணம் ஆகுமோ ஊர்கோலம் போகும் கார்கால மேகம் பூக்கோலம் நாளும்தான் இளங்காற்றே கைகள் வீசிவா இதம் தேடும் கதைகள் பேசவா மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனும் உனைத்தானே இளங்காற்றே கைகள் வீசிவா இதம் சேடும் கதைகள் பேசவா மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி போட்டு ஆடி வந்த நாட்களும் நேற்று வந்த காற்று போலே நெஞ்சை விட்டு போகுமா அந்தி வந்து சேர்ந்த பின்னே நாள் முடிந்து போனதா சந்தனந்தான் காய்ந்த பின்னே வாசமின்றி போனதா நீராடும் மேகம் தாளாட்டு கேளு ஊர்கோலம் இளங்காற்றே கைகள் வீசிவா இதம் தேடும் கதைகள் பேசவா மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனும் உனைத்தானே உருகுவதேனும் இளங்காற்று கைகள் வீசிவா இதம் தேடும் கதைகள் பேசவா மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி